శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది శవాగ్వతి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కలయే సతతం కరుణాజలధిం కరుణా విషయం కమలాధిపతే కలివైరి షఠారి వచో రసికం కవితార్కిక కేసరి సూరి గురుం. ఇప్పుడు స్వామి దేశికనుడైన సంకల్ప సూర్యోదయతిల్లే பிற மதத்தினர்களோடு கூட வாதம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற சிஷ்யருடைய நிலைப்பாட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பிற மதங்களினுடைய வாதம். வாதம் என்பது இரண்டு விதம். ஒன்று, அந்த பட்சத்தை பத்தி அந்த மதத்தை பத்தி தெரியாதவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய கோட்பாடுகளை கூறுவார்கள். அப்படி அவர்களாலே அவர்களுடைய மதமானது சொல்லப்பட்ட பிறகு அதற்கு எதிராக அந்த மதத்தில் உள்ள தோஷங்களை கூறி அந்த மதங்கள் ஏற்புடையவை அல்ல என்று கூறுவது ஒரு விதம். இரண்டாவது விதம் என்னவென்று கேட்டால், வாதம் செய்வதற்கு முன்பே அந்த மதத்திலே இருக்கிற தோஷங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அந்தந்த மதங்களை நன்கு புரிந்து கொண்டு அவற்றில் உள்ள தோஷங்களை கூற வேண்டியது. இப்படிப்பட்ட உங்களுடைய மதம் ஏற்புடையது அல்ல, இது இவையெல்லாம் வேதத்திற்கு புறம்பானவை என்றெல்லாம் நாம் சொன்னோமானால் அதற்கு அவர்கள் சமாதானம் சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்ல இயலாத நிலையில் இருப்பவர்களானால் நம்மளுடைய சித்தாந்தம் அவர்களுடைய மதத்தில் இருக்கின்ற தோஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றே பொருள். ஆகையாலே நாம என்ன சொல்றோமோ அந்த சித்தாந்தத்தை அவளும் ஏத்துக்கிறான்னு சொல்லி பண்றது. இப்படி வாதங்கள் ரெண்டு விதமாக இருக்கின்றன. அந்த வாதங்களை பத்தி இப்ப எப்படி எப்படி எல்லாம் வாதங்கள் எல்லாம் நடக்க போறதுன்றத நாம பார்க்கலாம். அதற்கு முன்பு சிஷ்யராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் அருளி செய்தார், எம்பெருமானாருடைய ஒரு அனுக்கிரகம் கணக்கு இருந்திருக்கும்னாக்கா வேற எதுவுமே வாணும். அஸ்தாம் யதீந்திர பத்மரஜுஷாம் ஆஜான சுத்தாமதி தச்சாவியாஜ விதக்த முக்த மதுரம் சாரஸ்வதம் சாஸ்வதம் என்பதாக சொல்லி சொன்ன அது எம்பெருமானாருடைய நமக்கு எல்லாருக்கும் எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களாக நாம் இருந்திருக்கோம். நமக்கெல்லாம் என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டா சுவாபாவிகமாகவே ஒரு தெளிவான புத்தி ஏற்பட்டு போயிடும். இது ஒரு சாமர்த்தியம், இது எல்லாம் நமக்கு தானா வந்துடும். இதோட நாமெல்லாம் பூர்வாச்சாரியெல்லாம் போன வழியில நாம போறவர்களாக இருக்கிறபடினால அந்த வாக் பிராகல்பியம் இருக்க நல்ல வாதத்திறமையும் தானா வந்துட போறது. அப்ப இதுக்காக எத்தனை பேர் எவ்வளவு வேணா வருஷம் வருஷம் அம்பு நம்ம மேல கோக்கட்டும், அதை பத்தி விசாரமே இல்ல. இதுல நமது வாதங்கள்லாம் வந்ததுன்னா நாம சொல்ற அம்பு கணங்கள்லாம் அவளாலாம் தாங்கிக்க முடியாது, அப்படிதான் இருக்கும். அதனால அந்த எம்பெருமானாருடைய சித்தாந்தத்துல ஊன்று இருப்பவர்களுக்கு வாதம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி சொன்ன. இங்கேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாம சொல்லச்சேயே இதுதான் முக்கியம். நம்மளுடைய ஒரு கருத்தை கூறுகின்றோம், அந்த கருத்தை கூறும் பொழுதே தெளிவுபட கூறினோமானால் அவர்களுக்கு அது அப்படியே பதிஞ்சிடும். அந்த பதிஞ்சிடுத்துனாங்க அதுக்கப்புறமும் அதுல கலக்கமே வராது. இது முதல் முறை கேட்கும் பொழுதே பிராமணிகமாக புரிஞ்சு கொள்றதுன்றது இருக்க, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த இது எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தோட தான் இந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியும். மீதி சித்தாந்தங்கள்லாம் பார்த்தோம்னாக்க எடுத்த எடுப்புல புரியாது. எல்லாரும் சொல்றா தோக்கமே மிச்ச எல்லாம் பொய், நீ நடக்கிறது பொய், பேசுறது பொய், கேட்கறது பொய், எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரம்ம ஒண்ணுதான் சத்தியமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் பொய்ன்னு சொல்லியாச்சுனாக்க நம்மளுடைய எண்ணம் அந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்றது, எடுத்த இடத்துல அதை ஒத்துக்க முடியல. எல்லாம் பொய்ன்னு சொல்றேன், நான் பேசுறேன், நான் சொல்லிதான் நீ கேட்கற, நீ பொய்ன்னு சொல்றத நான் கேட்கறேன் நானு, அந்த நீ பொய்ன்னு சொல்றத நான் நம்புறேன் நானு, இதெல்லாம் இருந்துருக்கச்சே எப்படி அது எல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியும்? அப்ப நான் கேட்கறது பொய்யா, நீ சொல்றது பொய்யா, இதனால வரக்கூடிய ஞானம் வருது அது பொய்யா, எது பொய்யின்னு தெரியலாம், ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படும். அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான சமாதானத்தெல்லாம் சொல்லணும். இதுக்கெல்லாம் வியாபாரிக்கம்னு பேரு. பரமார்த்திகமாக இருந்துருக்கிறது இன்னொன்னு, அது வியாபாரிக சத்தையை தான் வச்சிருந்து நாம இதெல்லாம் சொல்றோம். நாம இதெல்லாம் சொல்லி சொல்லணும். போகோ அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கணுமோ என்னமோ நல்லது. இதே நம்ம சித்தாந்தம் இருந்துட்டு இருக்க, பெருமானாருடைய சித்தாந்தம் இருக்க, அதை சொல்லச்சையே அப்படியே ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. பிரபஞ்சம்லாம் நாம பாக்குறது எல்லாம் சத்தியம்னு நாம சொல்றோம். ஒண்ணு கூட பொய்யில்லைன்றோம். கனவு கூட எதுவுமே பொய்யில்லை. கனவு கூட அனுபவிக்கிறோம். அந்த காலத்துக்கு வேண்டிய அனுபவத்துக்கு ஏற்ப ஒரு இந்திரியங்களையும் அந்தந்த வஸ்துக்களையும் பெருமாள் சிருஷ்டி பண்ணி நம்மளை அனுபவிக்க வைக்கிறே அப்படின்னு. அதனால கனவு கூட நிஜம்தான்ற மாதிரி அந்த அளவுக்கு அந்த கோட்பாடே அமைந்திருக்கின்றது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்தம். ஆகையாலதான் சொல்ற அது ஒரு வாட்டி கழிக்க செய்ய எல்லாம் நமக்கு பதிஞ்சு போயிடுறது என்பதாக. அப்போ சேனாபதி சொல்ற இந்த ஒரு ஸ்லோகம் இருக்க சுவாமியினுடைய ஆச்சாரிய பக்திக்கு ஒரு தெரியப்படுத்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறது. ஒரு ஸ்லோகம் தெரியுமா, ரொம்ப சாதாரணமான ஸ்லோகம். இவெல்லாம் சுவாமி சிஷியனாக வாத ரூபமான சிஷியன் கட்டி ஆச்சாரியனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர்றேன். ஆச்சாரியன் நம்ம ஆச்சாரியனுடைய ஒரு சம்பந்தம் இருந்ததுன்னா போறோம், வேற என்ன ஓணும்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றேன். இப்ப சேனாபத்தி சொல்ற வாதம் ஆரம்பிக்க போற, இவருக்கு ஒரு பெரிய அனுகிரகம் இருந்துட்டு இருக்கு. அந்த அனுகிரகம் ஒன்னே போறோம், மீதி பேருடைய அனுகிரகம் எல்லாம் ஒன்னும் அதுங்கிட்ட ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏகையைவ குரோர் திருஷ்டியா த்வாப்யாம் வாபி லபே தயதே சிருஷ்டி. ஆச்சாரியனுடைய ஒரு கடாட்சம், ஒரே ஒரு பார்வை என்ன ஆச்சாரியனுடைய கட்டாம பார்வையில் ஒரே ஒரு பார்வைன்றது என்ன? தய, தயாரூப தேசிக திருஷ்டி தம்சித. தன்னை சொல்லிக்க செய்ய சொல்லிக்கிறார். நான் எப்படி தயாரூப தேசிக திருஷ்டி சம்சித்தம்சித்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சம், ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் எப்பேற்பட்டது? தயையாகிறது. ஆச்சாரியனுடைய தயையாகிற ஒரு கட்டாட்சத்தினாலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்திருக்கிறவன் என்பதாக சுவாமி ஏற்கனவே சொல்லியிருக்க. ஆகையால அந்த ஒரு திருஷ்டி போருமா? அந்த ஒரு திருஷ்டியினாலேயோ ஏகையைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதயது. துவாபியாம் வாபி லபேதயது, ரெண்டு திருஷ்டி. ஆச்சாரியன் மனுஷ ரூபமா தானே இருந்துட்டு இருக்கார். அவர் ரெண்டு கண்ணாலையும் போற கட்டாட்சிக்கிறார், குளிர கட்டாட்சிக்கிறார். இந்த ஒன்னு நாளையோ இல்ல ரெண்டு நாளையோ நாம என்ன பெறுகிறோமோ அது நத்தத்து சித்ருபிகி அட்டாபிகி சஹசிரேனாபிகித் மூன்று கண்களால பார்க்கப்பட்டாலும் சரி, எட்டு கண்களால பார்க்கப்பட்டாலும் சரி, ஏன் ஆயிரம் கண்ணால பார்க்கப்பட்டாலும் கூட அது கிடைக்காதோ. இங்க மூன்று கண்ணுன்னு சொன்னது சிவபெருமானுடைய கண், எட்டு கண்கள்னு சொன்னது பிரம்மாவுக்கு நாலு தலை நாலு ரெண்டு எட்டு கண்கள், ஆயிரம் கண்கள்னு சொன்னது இந்திரனுடைய ஆயிரம் கண்கள். இந்திரனுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமானாலோ, பிரம்மாவனுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமானாலோ, சிவபெருமானுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமானாலோ கூட ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே பாத்திர ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாயி ஒன்னோ ரெண்டோ பார்வை நம்ம பேர விழுந்ததுன்னாக்க இதனால சாதிக்க கூடியது இருக்க அதுக்கு சமமாக அந்த சிவபெருமானுடைய கட்டாட்சம் பிரம்மாவனுடைய கட்டாட்சம் இந்திரனுடைய கட்டாட்சம் ஆகாது என்பதை சொல்லுகின்றார். ஆச்சாரிய கட்டாட்சம் உடனே போறோம் அப்படின்னா அப்படின்னு ஆச்சாரிய கட்டாட்சத்துல விசேஷம் இருந்துருக்கு. வெள்ள சாதாரண மனுஷால் தானே சிவபெருமான்றது, சிவபெருமான் சர்வஜ்ஞான ருத்ரனம்னு எடுத்திருக்கார். ஆகையால இந்திரன் இந்திரபிராண பிரதர்தன வித்தியில உபதேசம் பண்ணிருக்கான், பிரம்மா கேட்கவே வேண்டாம். எப்பவும் நான்கு வேதங்களையும் நாலு முகங்களாலே சொல்லிட்டு இருக்கிறவ, அவளுடைய கட்டாட்சம் வந்ததுன்னா எவ்வளவு பெரிய விசேஷம் தானே. அதை விட்டுட்டு ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்துட்டுன்னா போறோம், ஒரே ஒரு கட்டாட்சம் இருந்தாலும் போறோம், ரெண்டு கட்டாட்சம் இருந்தாலும் போறோம் அப்படின்னு சொல்றாளே, இது என்னது சமாச்சாரம் யோசனை பண்றா. அதுக்கு சேனாபதி சொன்னதுக்கு தானே அடுத்த ஸ்லோகத்துல விவரிக்கிறார். அத்யாசீனதுரங்கவக்த்ரவிலசஜிஹ்வாக்ரசிம்ஹாசனாதே ஆச்சாரியாதிதேவதாம் சமதிகாம் அன்யான்னமன்யாமஹே யஸ்யாஸௌ பஜதே கதாசிதஜஹத்பூமாஸ்தயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவசமுத்தாராய நாராயணஹ. இந்த ஆச்சாரியன் வேற, சாட்சாத் நாராயணன் வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். இவெல்லாம் யாரு ஆச்சாரியெல்லாம்? அந்த ஆச்சாரியன்லாம் ஆச்சாரியன் இன்னைக்கு சொல்றவா மொத்த பேரும் சாட்சாத் நாராயணனுடைய அவதாரம் தான். மக்னானம் பவினம் பவர்ணவ சமுத்தாராய நாராயண. இந்த சம்சாரத்துல மூழ்கி இருந்துட்டு இருக்கிற, மகாபாபம் பண்ணவாளாக இருந்துட்டு இருக்கிற நம்மளுக்கெல்லாம், நம்ம எல்லாரையும் உத்தாரணம் பண்ணுவதற்காக சமுத்தாராய நாராயணகா, அவளை உத்தாரணம் பண்றதுக்காக நாராயணனே ஆச்சாரியனாக அவதாரம் பண்ண. எஸ்யாஜதே கதாச்சித் அஜகத் பூமா ஸ்வயம் பூமிகாம், அஜகத் பூமா ஸ்வயம் பூமிகாம், தனக்கு ஈஸ்வரனுக்கு உண்டான குணங்கள், ஈஸ்வரனுக்கு உண்டான தன்மைகள் எதையும் விடாமல் அப்படியே ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணிருக்காளாம். அவ அப்படி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அத்தியாசீன துரங்க வக்ர விலச ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாத், ஆச்சாரியனுடைய நாக்கு சிம்ஹாசனமா, அந்த சிம்ஹாசனத்துல வந்து உட்காந்து வர்றா. துரங்க வக்த விலச ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாத், அந்த ஹயக்ரீவ சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்கிற குரு ஆச்சாரியனுடைய ஜிஹ்வாக்ரம். இதனால அவர் உட்காந்துருக்கிறதுனால அது பிரகாசமாக இருந்திருக்கு. ஆச்சாரியாதிக தேவதாம், அப்படிப்பட்ட ஆச்சாரிய அபேட்சையா, அதாவது அந்த சிம்ஹாசனத்து அவர் ஆச்சாரியனுடைய நாக்காக சிம்ஹாசனத்துல எழுந்துள்ள இருக்கிற ஐக்கிரீவனையுடையவராக இருந்திருக்கிறதுல அப்பேற்பட்ட ஆச்சாரியனை காட்டிலும் நாம பாக்கிறதுக்கு ஆச்சாரியன் வேற தேவத்தை வேறேன்னு நாம நினைச்சிருந்தா கூட ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நமக்கு பாக்கிறதுக்கு தோற்றம் அந்த மாதிரி இருக்கும், ஆனா அந்த குரு ரூபமாக இருந்திருக்கிற ஆச்சாரியர், அந்த குரு ரூபமாக இருந்திருக்கிற நாராயணன் பெருமாள், அவர் தவிர வேற யாரையும் நாம் வந்து அவருக்கு சமானமாகவோ அவர் காட்டிலும் உத்கிருஷ்டமாகவோ நான் நினைக்கல என்பதாக சொல்லுகிறார். அத்தியாசீன துரங்க வக்ர விலச ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாது ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அன்யாநமன்யாமஹே யஸ்யாதோ பஜதே கதாசித ஜகத் பூமாஸ்தயம் பூமிகாம் அஜ்ஞானாம் பவினாம் பவார்ணவசமுத்தாராய நாராயண பவார்ணவசமுத்தாராய நாராயண. அப்பேற்பட்ட நாராயணன் தான் நம்மளெல்லாம் இந்த சம்சார சமுத்திரத்திலிருந்து கரையேற்றுவதற்காக ஆச்சாரிய ரூபமாக அவதாரம் பண்ணிருக்கார் என்று சொல்றார். அப்போ அந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் ஒன்னு இருந்தாலும் போறோம், ரெண்டு இருந்தாலும் போருமா? அந்த ஆச்சாரியால் வேற இல்ல, பெருமாள் வேற இல்ல, பெருமாளே தான் ஆச்சாரியன், ஆச்சாரியனே தான் பெருமாள். ஆகையால தான் சொல்றார், ஏகையைவ குரோர் திருஷ்டியம் எம்பெருமானுடைய கட்டாட்சம் ஒன்னோ ரெண்டோ இருந்தா போருமா? நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ரீகுணத்துல ஒரு விஷயம் சொல்ற, பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்கு உண்டான ஏற்றம், அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் ஒன்னு ரெண்டு பெருமாள் மேல விழடுதான், அதனால பெருமாள் எல்லாரும் பிரம்மம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றாளாம். இத்தனை தேவதைகளும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழணும் விழணும் விழணும்னு ஆசைப்படுறாளாம். இத்தனை தேவதைகள் மாத்திரமில்ல, லோகத்துல இருக்கிற அத்தனை சேதனங்களும் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும்னு ஆசைப்படுறா. எதுக்கு இப்படி ஆசைப்படுறா அப்படின்னா, அந்த மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் ஒன்னு ரெண்டு விழுந்த விழுந்த ஒரு தேவதையே பரபிரம்மம்னு சொல்லச்சு நம்ம மேல விழுந்ததுன்னா நாம எவ்வளவு பெரியவாளோ ஆயிடுவோம்னு எல்லாரும் நினைக்கிறா அப்படின்னு அந்த பிராட்டியினுடைய ஒரு விசேஷத்தை ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பக்தர் சாதிக்கிறார். இதுவும் பார்க்கணும், இந்த ஆச்சாரியன் ஒருத்தர் தான் திருவோடு இருக்கக்கூடிய தேவதை, மீதி எல்லாம் திருவில்லா தேவர்கள். அந்த திருவில்லா தேவர்களுடைய கட்டாட்சத்தினால நமக்கு ஒன்னும் பெரிய லாபம் வராது. அந்த திருவோடு இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் நாம எல்லா சமஸ்தத்தையும் பெறுவோம். இப்படி திருவோடு இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே நாம் பெறுவது, திருவில்லா தேவர்களாக இருந்திருக்கிற மீதி பேர் யாராலையும் பெற முடியாது என்பதை இந்த இரண்டு ஸ்லோகங்கள்னாலே சாமி சாதிக்கின்றார். இதெல்லாம் கேட்கின்ற உடனே குரு சொல்ற, அங்க பக்கத்துல இருக்கிற குரு சொல்ற, மகாராஜா பவ்ய பாஷிதேன பவச்சமூபதினா நியமிதாக தயேதே பரமத கதக தௌரேயாக பிரத்யேகம் உபதிஷ்டந்தாம். மகாராஜா ரொம்ப ஆச்சரியமா உங்க சேனாபதி சொல்லிட்டார். சேனாபதியினுடைய வாக்கியம் தான் சிஷ்யனுக்கு சொல்லச்சே என்ன விசேஷம் இருக்குன்னு, சிஷ்யனுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் பூர்ணமா இருக்கு, இது காட்டிலும் வேற என்ன வேணும்னு சொல்லிட்டாரு. அவர் தான் வாதம் புரிய போறவராக இருந்துருக்கார். உங்க சேனாபதி ரொம்ப கெட்டிக்காரராக இருந்துருக்கார், நல்வார்த்தைகளை பேசுற, ஆகையால நான் சொல்றதுதானே அவளால எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சிருக்க சேனாபதி. எல்லாரெல்லாம் வந்து தலா தலா பசங்கோ ஒத்தர் ஒத்தரா வாங்கோ, உங்களுடைய கொள்கைகள்லாம் இங்க கொள்கைகளுக்கு எல்லாம் சமாதானம் பதில் சொல்லுவ, அதுக்கு மேல ஆட்சேபம் இருந்தா சொல்லுங்க பாத்துக்கலாம், இல்ல என்னக்க இதை ஒத்துண்டு போங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு. அவர் வாதத்தினுடைய பிரகாரத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. ஆகையால அவர் சொல்லியிருக்க பிரகாரத்துக்கு இவெல்லாம் ஒவ்வொருத்தராக அவெல்லாம் அனுப்பிச்சு வைக்கட்டும், யாரெல்லாம் பரமதத்துல அதாவது வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அவற்றிலே ரொம்ப ரொம்ப ஞானமுடையவர்கள் என்றெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் அனுப்பி வைக்க சொல்லுங்கள், அனுப்பி வைக்க சொல்லுங்கள்னு குரு சொல்ற. அப்ப சிஷ்யனை பார்த்து சொல்ற, ராஜாவை பார்த்து குரு சொல்லியாச்சு, சிஷ்யனை பார்த்து சொல்றார் குரு, சிறுனு சௌமியா அப்படின்னா அப்பா குழந்தை பாருப்பா ஒரு முக்கியமான கேள்விப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸ்ருதிகர பிரத்யாசன்னதையா பிரதமதமுத்திதானாம் சாங்கியானாம் சம்பிரதி கமதோபன்யாசம் அப்படின்னா, இவெல்லாம் சாங்கியால வரைச்சு வேதத்துல சொல்லிருக்கிறதுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துட்டு இருக்கா. சில விஷயங்கள்ல தான் வேதத்துக்கு புறம்பாக சொல்ற. இவாளும் வேதத்தை ஒத்துக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கா. ஆகையால முதல்ல சாங்கிய மதத்தை நிரசனம் பண்ணுப்பா, அதுதான் சௌக்கியமா இருக்கும் என்று சொல்ற. எப்படி கபிலாசுரி பஞ்சசி திமுனி பிரதிபாதித சாங்கிய மத பிரவணாஹ ப்ரக்ருதிம் புருஷஞ்ச விபஜ்ய பரம் புருஷம் ந படந்த்ய கருத்ததியஹ. கபிலாசுரி பஞ்சசிகாதி முனி பிரதிபாதித சாங்கிய மத பிரவணாஹ. சாங்கிய மதத்தை மூணு பேர் பிரவர்த்தனம் பண்ண, கபில ஆசுரி பஞ்சசிக்க அப்படின்னு மூணு பேர். இப்படிப்பட்ட மூணு பேரும் மகர்ஷிகள். ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்மிருதி அதிகரணம்னு ஒரு அதிகரணம், அதுலயும் முதல்ல சாங்கிய மதத்தை தான், அதாவது ஸ்ரீபாஷ்யத்துல வரைச்சு முதல்ல தமது சித்தாந்தத்தை முதல் அத்தியாயத்துல சொல்லிடுற. லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர் பெருமாள் தான், திருஷ்டி ஸ்தித்தி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர் பெருமாள் தான்ன்ற சித்தாந்தத்தை சொல்லிடுற. சொன்ன பிற்பாடு இரண்டாவது அத்தியாயத்துல இப்படி ஜகத்காரண விஷயத்திலையும் நம்ம சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய பட்சங்களை அவர் கண்டிக்கிறார். அது தவிர அவர்கள் பட்சத்தில் இருக்கிற தோஷத்தையும் சொல்லி அந்த மதங்கள்லாம் ஏற்புடையவை அல்ல என்று நிரூபணம் செய்கிறார் பாஷ்யகர். அதில் முதல்ல சொல்லுவது கபிலதந்திரம்னு சொல்லக்கூடிய சாங்கிய மத நிரசனம்தான். இந்த சாங்கிய மத நிரசனத்துக்கு காரணம் என்ன கேட்டமான, முதல் முதல்ல பண்றதுக்கு நிரசனம் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்ட, அதுக்கு முக்கியமான பதில் சொல்ற. ரிஷிம் பிரசூத்தம் கபிலம் அப்படின்னு, இந்த சாங்கிய மதம்ன்றது கபில மகர்ஷியினாலே பிரவர்த்திப்பிக்கப்பட்டது. அந்த கபில மகர்ஷின்றவர் மகான் பெருமாளுடைய அவதாரமாகவே சொல்லப்படுபவர். அப்போ அவர் முகத்திலேருந்து தோன்றின மதம் இருக்க அது பொய்யாகுமா போகாது என்கிற ஒரு கௌரவம் அந்த மதத்துக்கு ஏற்படும். அந்த மதத்துக்கு ஏற்படுவதனால அந்த மதத்தை முன்ன நாம நிரசனம் பண்ணணும். என்ன பெருமாளே கூட சில சமயங்கள்ல சாமியோ அல்லது சில பேரை இட்டோ மோகன சாஸ்திரத்தை பண்றவர், பிறரெல்லாம் மோகிச்சு போகணும்ன்றதுக்காகவே சில சாஸ்திரங்களை பண்ணினவராக இருந்திருக்க. ஆகையால இது எந்த திசையில பெருமாள் இப்படிப்பட்ட சாஸ்திரத்தை ஏற்படுத்தினார்ன்றத நாம உண்மை பொருளை தெரிஞ்சுட்டுதான் நாம பண்ண முடியும். ஆகையால கபில மதத்தை முதல்ல பிரதிக்ஷேபம் பண்றார் ஸ்ரீ பாஷ்யகாரர். அதே மாதிரி பாஷ்யகாரருடைய ஆஜ்ஞையின் பேர்ல இவரும் கபில மதத்தை முதல்ல நிரசனம் பண்றார். பிரகிருதி புருஷன் விபஜ்ய பரம் புருஷம் நபடந்தி அவர்த்ததியா. நாம மூணு தத்துவம் நாம சொல்றோம், பிரகிருதி புருஷன், புருஷன் சொல்றது ஜீவாத்மா, அடுத்தது ஈஸ்வரன் அப்படின்னு மூணு சொல்றோம். இவா ரெண்டு தத்துவத்தை ஒத்துக்கிறா, பிரகிருதியை ஒத்துக்கிறா, அதே மாதிரி ஜீவாத்மாவையும் ஒத்துக்கிறா. ஆனா ஈஸ்வரன்ற தத்துவத்தை மறந்து போயிட்டாளா என்னன்னு தெரியலையே. அந்த ஈஸ்வரன்ற தத்துவத்தை பத்தி ஒரு பிரஸ்தாபமே இல்லையே. ஆகையால சாங்கிய மதத்தை முதல்ல நிரசனம் பண்ணுப்பா என்று சொல்ற சிஷ்யனை பார்த்து. உடனே சிஷ்யன் அம்மாக்குள்ள சொல்லுகிறார், சம்பிரவர்த்தேஸ்மின் சம்மன்யா சைதம் பிரதமம் சபாசதா சொன்னார். அதாவது வாதம் தொடங்கும் போது அபயோர்கள்லாம் அவள் நம்ப வினயத்தோட பிரார்த்திக்க வேண்டியவளாக இருந்திருக்கா, அகையல்ல சபையோர்களுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம்னு தம் மனசுக்குள்ள சொல்லிட்டு வெளியில சொல்றா, அக்ஷயசாந்தி மகரந்த ரச பிரசக்தானே அபியர்த்தயே முரபிதங்கி சரோஜபிருங்கானே காமம் பிரசீதத யதாஹமனன்ய பாவஹா கர்ணாமிருதானி பவதாம் அவதாரயேயம். இங்கு எழுந்துருளி இருப்பவர்களிடத்துல ஒரு பிரார்த்தனை, இவெல்லாம் எப்பேற்பட்டவளா இருந்திருக்கா, அக்ஷய சாந்தி மகரந்த ரச பிரசக்தானே, அதாவது எம்பெருமானுடைய திருவடி அது ஒரு தாமர புஷ்பமாக இருந்திருக்கு. நம்ம லோக்கத்துல பாக்குற தாமர புஷ்பம் மாதிரி இல்ல, ஒரு சமயம் மலர்ந்தும் ஒரு சமயம் கோம்பியும் ஒரு சமயம் வாசனையோடும் ஒரு சமயம் வாசனை இல்லாமலும் இப்படி எல்லாம் இருந்திருக்கிற தாமர புஷ்பம் இல்ல. பெருமாளுடைய திருவடி தாமரைன்றது இருக்க ஒரு அப்ராக்கிருத்தமான ஒரு தாமர புஷ்பம். அந்த தாமர புஷ்பத்துல இருக்கிற தேன், அந்த தேனை மகரந்தம் இருக்கு, மகரந்தத்துல தேன் இருக்கு, அந்த தேனை சுவைக்கிறது, அந்த சுவைக்கிற வண்டுகள், இதுதான் நம்ம ஆச்சாரியெல்லாம். இங்க இருக்கிற சபையில இருக்கிறவள்லாம் யாரு தெரியுமா, இவெல்லாம் எம்பெருமானுடைய திருவடி, திருவடியாகிற தாமர புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்துல இருக்கிற தேன் என்னன்னா சாந்தி என்பது. எல்லாருக்கும் சாந்தி, சாந்த குணம்ன்றது இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த சங்கல்ப சூரியோதயத்துல பிரதானமான ரசமே சாந்தி ரசம் தான். இப்படி சாந்தி ரசமே ஒண்ணு இருக்கா இல்லையான்னு நம்ம விசாரம் பண்ணோம், விசாரம் பண்ணி இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அந்த சாந்தி ரசம், அந்த சாந்தியாகிற ஒரு மகரந்த ரச பிரசக்தானு முரபிதங்கிரி சரோஜ பிரங்கானு எம்பெருமானுடைய திருவடி ஆகிற தாமரை புஷ்பத்தையே சுத்தி சுத்தி வந்துருக்கிற ஆச்சாரியர்கள் இருக்காள், அந்த வண்டுகள் போன்றிருக்கிற ஆச்சாரியர்களை, இந்த சபையில இருக்கிறவர்களை பார்த்து அபியர்த்தையே நான் பிரார்த்தனை பண்றேன். காமம் பிரதீததயதாஹ மனன்யபாவஹ கர்ணாமிருதானி பவதாம் அவதாரயேயம். எனக்கு வேற எதுலையும் நோக்கம் இல்லாமல் நான் பேசுற வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு கர்ணாமிரதமாக இருக்கணும், உங்களுடைய செவிக்கு அமிர்தமாக இருக்கணும் சொல்பவனாக நான் ஆகணும். நானு அப்படி இருப்பதற்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும்னு அங்க இருக்கிற சபையோர்களை பார்த்து பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன் சொல்லிட்டு அங்க ஆச்சாரிய நெழுந்தருள் இருக்கார். அவர் பக்கம் திரும்பி பார்க்கிறார் பாதம். அவர் என்ன சொல்ற, சவினயம் அஞ்சலி பத்வா பகவன் பவதாஜ்னியா பிரதீட்சேபாமி தாபத்து சாங்கியானு, உம்முடைய கட்டளை பிரகாரம் முதல்ல சாங்கிய மதத்தை நான் வந்து நிரசனம் பண்றேன் என்று சொல்ற. சாங்கிய மத நிரசனத்தை பார்க்கணும். பிரதான புருஷம் எதி பிரகிருதி யந்திரிதை ராதிருதௌ பரஹா கிம் அபராப்யதி ஸ்ருதி சஹஸ்ர சூடாமணி குதர்க்க சத கர்க்கசை யதி விபுஹ பிரதீட்சிப்யதே பவத் பரிகிரஹீதமப்யபஹரந்து பாடச்சராஹ. சாங்கிய மதத்துல ஒரு முக்கியமான விஷயம், சாங்கிய மதம்ன்றது என்ன சொல்றதுன்னு பிரகிருத்திய ஒத்துக்கிறது, புருஷன்னு சொல்லக்கூடிய ஜீவனை ஒத்துக்கிறது. இந்த பிரகிருதி வந்து பிரகிருத்தியும் எப்படி ஒத்துக்கிறதுன்னு கேட்டோம்னா சாஸ்திரத்துல சொல்லிருக்கு ஆகையால ஒத்துக்கிறதுன்றது கிடையாது, அனுமானம்னால அந்த பிரகிருத்தின்றது ஒண்ணு இருக்கிறதுன்னு சொல்றார். அதுக்கு அனுமானம் என்று சொல்லுவார். இந்த பிரதானம் இருந்திருக்க இது அனுமானத்தினால ஏற்படும். இவ சாஸ்திரத்தை பிரமாணமாக எடுத்துக்கிறதுக்கு அனுமானத்தை முக்கியமான பிரமாணமாக அவெல்லாம் ஏத்துக்கிறார். அது ஒண்ணும் லோகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாமே பிரகிருத்தியினுடைய காரியம் தான். பிரகிருதி கர்த்ரி என்பதாக சொல்லுகின்றார். பிரகிருதி தான் எல்லாம் பண்றது. புருஷன் சொல்லக்கூடிய ஜீவன் என்ன பண்றான் கேட்டோம்னா, அந்த ஜீவனுடைய ஒரு சமவதானம், ஜீவன் பெருமை சேர்க்கை இருந்தா போறோம், பிரகிருதி தானா எல்லாம் பண்றது. இது சாங்கியர்களுடைய பட்சம். பிரதான புருஷோ எதி பிரகிருதி யந்திரிதைஹி ஆதிருத்தோ அப்படின்னார். நான் ஒன்னு கேக்குறேன், இந்த திருஷ்டி கோச்சரமாக இருந்திருக்கிற பிரபஞ்சம் இருந்திருக்க, நாம பாக்குறோம் இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல அனந்த பூதா பிரகிருதி அபர பரியாயம் பிரதானம் புருஷஞ்ச கதம் ஸ்வீகருவந்தி அப்படின்னு. இதுக்குள்ளுக்குள்ளேயே நீ சொல்ற பிரகிருதின்றது இந்த லோகத்துக்குள்ள இருக்கா, இல்ல இதை காட்டுல தாண்டி இருந்துருக்க, வேறையா இருந்துருக்க? நீ அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றியோ இல்லையோ? நீ அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிற பிரகிருதியும் புருஷனும் இந்த லோகத்திலேயே இருக்கிறவனா இருந்துருக்கானா, இல்ல வேறையா இங்கேனா இருந்துருக்கானா? இப்படி அந்த பிரதானத்தையும் புருஷனையும் இதுல இல்லாததாக இருக்கிறவன எப்படி நீ தெரிஞ்சுக்கிற அப்படின்னா, அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிற அப்படின்னா, சரி அனுமானத்தால தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் சொல்றேன் சாஸ்திரத்தால பெருமாள் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கன்றத நான் சொல்றேன். நான் சொல்றேன் சாஸ்திரம்ன்றது இருக்க அனுமானத்தை காட்டிலும் துர்பலமா என்ன ஒரு கேள்வி. அதாவது பிரமாணங்கள் வரைச்சே பிரத்யக்ஷம் அனுமானம் ஆகமம், ஆகமன்றது இருக்க சப்தம் ஆகமம் அப்படின்றதெல்லாம் மூணு பிரமாணங்கள் நம்ம சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. அவைகளில் பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம் இருந்திருக்க நேர பார்க்கறது, இந்த நேர பார்க்கறது தான் எல்லா பிரமாணத்தை காட்டிலும் பிரபலமான பிரமாணம் பிரத்யக்ஷம் தான். அந்த பிரத்யக்ஷத்தை உபஜீவிச்சு வர்றது அனுமானம். அதாவது பிரத்யக்ஷத்தை சார்ந்துதான் வருது. இப்ப நாம சொல்றோம், இப்ப கனகர்ஜிதேன மேகானுமானம்னு சொல்றோம், அப்புறம் இடி இடிக்குது. இடி இடிச்சதுன்னாக்க மேகம் இருக்கு அப்படின்னு ஆத்துள்ள இருந்துட்டே நாம அனுமானம் பண்றோம். இது எப்படி நமக்கு இந்த அனுமானம் எப்படி பண்ண முடியறதுன்னு கேட்டோம்னா, நாம வெளியில இருக்கச்சே நாம பாத்திருக்கோம், எப்ப இப்பெல்லாம் இடி இடிக்கிறதோ அப்பெல்லாம் மேகம் இருந்துருக்கிறத நாம பார்த்திருக்கோம். அதை கொண்டு அந்த பிரத்யக்ஷத்துல நாம பார்த்ததை கொண்டு அதை சார்ந்து இருந்துருக்கு நாம உள்ள இருக்கச்சே கூட அனுமானம் பிரத்யக்ஷம். அந்த இடி இடிக்கிற சப்தம் கேட்ட உடனே மேகம் இருக்குன்னு சொல்ற அனுமானத்துக்கு காரணம் இந்த பிரத்யக்ஷத்தை உபஜீவிச்சு இருக்கிறது. ஆகையால பிரத்யக்ஷத்தை காட்டிலும் அனுமானம் துர்பலம்தான். சாஸ்திரம்ன்றது இருக்க ஆகம பிரமாணம், இது வேத பிரமாணம், ஆப்த வாக்கியம் என்றெல்லாம் சொல்றது. இந்த அனுமானத்தெல்லாம் காட்டிலும் சாஸ்திரம் தான் பிரபலமான பிரமாணம்னு சொல்லி நாம எல்லாம் ஒத்துக்கிறோம். என்னன்னா, இந்த அனுமானமோ பிரத்யக்ஷமோ நம்மளுடைய கண் புலன்களுக்கு புலப்படக்கூடிய வஸ்துக்களுக்கு பிரமாணமாகலாம். அதீந்திரியமான விஷயம் இருந்திருக்க நம்மளுடைய கண்ணு புலப்படாத விஷயங்களுக்கு வரைச்சே சாஸ்திரம் தான் பிரமாணம், சாஸ்திரத்துல தான் சொல்ல முடியும். நம்ம நேரம் பார்க்கச்சே இது கருப்பா இருக்கு சேப்பா இருக்குன்னு ஏதோ சொல்றோம், நம்ம இது குட்டையா இருக்கு நீட்டமா இது நீளமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். இது நேரம் பார்க்கறதுனால தெரியுது. எங்கேயோ அமெரிக்கால ஒரு விஷயம் இருந்துருக்கு, அந்த ஊர்ல எப்படா இருக்கும், இப்ப ரொம்ப குளிரும்னு ஒருத்தர் சொல்ற, ஒரு இடத்துல ரொம்ப வெயில் அடிக்கும்னு ஒருத்தர் சொல்லி சொல்ற. இது குளிரா இருக்குமா வெயிலா இருக்குமா எப்படி இருக்கும்னு கேட்டோம்னாக்க நாம போய் அங்க அனுபவிச்சு பார்க்க முடியாது, அனுமானத்தினாலையும் சொல்ல முடியாது. அப்ப ஆப்த வாக்கியம், அங்க நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்க, அவர் சொல்ற நான் அனுபவிச்சுருக்கேன்பா இங்க ரொம்ப குளிரா இருக்கு இல்ல நான் அனுபவிச்சிருக்கேன் இங்க ரொம்ப வெயிலா இருக்குன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்றாரு. அவருடைய வாக்கியம் இருந்திருக்க அது பிரமாணம். என்ன நம்ம இங்கேருந்து அத அமெரிக்கால என்ன இருக்கோ அத்த அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில இருந்திருக்கோம். அந்த மாதிரி சிவைகுண்டத்துல பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்காரு, அவர்தான் லோகமொத்தத்தையும் ரட்சணம் பண்றன்ற விஷயங்கள் எல்லாம் வரச்சே இதுக்கெல்லாம் பிரமாணமாக ஒத்துக்கிறது சாஸ்திரம் தானே. இப்ப இந்த சாஸ்திர பிரமாணம் பிரத்யக்ஷம் அனுமானம் இது காட்டிலும் பிரபலம் தானே. இவரை பார்த்து கேக்குற சாங்கியால பார்த்து கேக்குற சுவாமி தேசிகன், அப்ப நீ சொல்றைய அனுமானத்துல நான் பிரகிருதி புருஷன் ரெண்டு பேரையும் ஒத்துக்கிறேன்னு நீ சொல்றையோ இல்லையோ, அந்த அனுமான பிரமாணம்ன்றது என்ன? சாஸ்திரம் அதை காட்டிலும் சாஸ்திரம் என்ன துர்பலம்னு சொல்றியா பிரபலம்னு சொல்றியா? நிச்சயம் அனுமானத்தை காட்டிலும் சாஸ்திரம் துர்பலம் இல்ல, இது பிரபலம்தான். சரி, இது அனுமான பிரயோகமா இருந்ததுன்னா கூட என்னாகும் கேட்டா, பிரகிருதி மகத்து அகங்காரம் இப்படி எல்லாம் இருக்க இதெல்லாம் ஸ்ருதி இல்லாத ஒன்னால தெரிஞ்சுக்க முடியுமா? இது பிரகிருத்திவான அனுமானம்னு சொல்லிடுறேன். மகத்து அகங்காரம் பஞ்சபூதங்கள் மாத்திரைகள் இந்திரியங்கள் இதெல்லாம் நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, இதெல்லாம் ஸ்ருதியில தானே சொல்லிருக்கு. அந்த ஸ்ருதியில சொல்லி இருக்கிறது தானே நீ அப்படியே ஒத்துக்க. அப்போ இதுக்கெல்லாம் ஸ்ருதியில ஒத்துக்கச்சு, ஸ்ருதியில சொல்லிருக்குன்னு நீ ஒத்து வேதத்துல சொல்லிருக்குன்னு நீ ஒத்துக்கச்சு. ஆயிரக்கணக்கான வேத வாக்கியங்கள்னாலே சொல்லப்பட்டிருக்கு பரமாத்மான்னு ஈஸ்வரன் ஒருத்தன் இருந்திருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் ஒத்துக்கூடாதுன்னு உனக்கு ஆக்ரகம், அதையும் நீ ஒத்துக்க வேண்டியது தானே நீ அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்பா அந்த பெருமாள் என்ன பாவம் பண்ணிட்டு நீ இதுல சொல்லிருக்கிற வேதத்துல சொல்லிருக்க பிரகிருத்தியை ஒத்துக்கிற அனுமா ஜீவன பிரகிருத்தியை ஒத்துக்கிற ஜீவனை ஒத்துக்கிற அதுக்கப்புறமா அதனுடைய பிரகிருத்தியினுடைய காரியமாக சொல்லக்கூடிய மகத்து அகங்காரம் பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரம் இந்திரியங்கள் இப்படி எல்லாத்தையும் ஒத்துக்கிற. அப்ப எல்லாத்தையும் ஒத்துன்னு இருக்கச்சே அதுல இதே சொல்லிருக்கிற பெருமாளை மாத்திரம் ஒத்துக்கிட்டதுனாக்க ஏன்னா உனக்கு கஷ்டமா இருந்திருக்கு. அந்த பெருமாள் என்ன இதனா தப்பு பண்ணிட்டேரன்னா அப்படின்னா, குதர்க்க சத கர்க்க யதி விபூ பிரதிக்ஷிப்யதே. குதர்க்க சதேன கர்க்கசைஹி கடினைஹி புருஷைஹி வள்ளம் அவர்களாலே யதி விபூ பிரதிக்ஷிப்யதே. யதி விபூ விபுவான எம்பெருமான் பிரதிக்ஷிப்யதே ஏற்றுக்கொள்ளாமல் போனாரே ஆனால், பவத் பரிகிரகீதம் அப்யபந்து பதச்சராஹ பவத் பரிகிரகீதம் அப்பி. நீங்களாலே உங்களை நீங்கள் இசைந்தவற்றது நீங்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவை கூட அத்த கூட ஒரு திருடம் திருடி போயிடும். அது தெரிஞ்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. இதுல ஒரு பார்ஷியலா சிலது மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன் சிலது மாத்திரம் நான் எடுத்துக்கலன்னு நீ சொன்னேனாக்க நீ ஏத்துக்கிற அம்சத்தை கூட திருடி போயிடுவா அப்படின்னா, யார் திருடி போயிடுவான்னா சார்வாக்கன் திருடி போயிடுவான். சார்வாக்க என்ன பண்றான்னா அந்த பிரகிருதி புருஷன் எல்லாம் ஒன்னும் ஒத்துக்கிறதே இல்லை. சரீரமே ஆத்மான்னு சொல்றவன் அந்த சரீரம் எப்படி வருது பிரகிருதி பிரகிருதியினுடைய காரியம் எல்லாம் ஒத்துக்கல. ஏதோ பஞ்சபூதங்கள் இருக்கு, அந்த பஞ்சபூதங்களுடைய இயற்கையில வரக்கூடிய ஏதோ ஒரு பரிணாம விசேஷம், அந்த பரிணாம விசேஷத்தால இப்படிப்பட்ட சரீரம் எல்லாம் வருது. அது ஒரு கால விசேஷத்துல இருந்துட்டு அது அப்புறமா அழிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி நீ அனுமானத்தினால சாதிக்க கூடியதாக இருந்திருக்கிற பிரகிருதி புருஷனும் கூட ஒரு சமயம் தான் இருக்கும், அதையும் திருடி போயிடுவான். அந்த பிரகிருதி புருஷனும் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிடுவான். ஆகையால நான் சொல்றேன், பிரகிருதி புருஷனோட கூட பரமாத்மாவையும் நீ ஏத்துட்டு போய அதுவும் தான் ஸ்ருதியில சொல்லிருக்கு என்று சொல்ற. இந்த இடத்துல எப்படிப்பட்ட வாதம் நடக்கிறதுன்னு பாக்கணும். இங்க நடக்கிற வாதம் எல்லாம் முன்னு நினைச்சுக்கணும். நம்ம திரைக்கு பின்னாடி வாதிகள் இருந்துருக்கா, அரங்கத்துல வாதம் புரிபவராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் சிஷ்யர் இருந்திருக்க அவருக்கு எதிராக ஒரு பீடம் பெரிய சிம்ஹாசனம் போட்டிருக்கு. சிம்ஹாசனத்துல ஆச்சாரியன் உட்காந்துருக்கார். இந்த சேனாபதி இருந்திருக்கார். ஒரு பக்கத்துல ராஜாக்கு ஒரு பக்கத்துல வசிஷ்டர் மாதிரி மகர்ஷிகள்லாம் உட்காந்துருக்கா. இந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்கிற சபையோர்கள்லாம் இருந்திருக்கா. இதுதான் இப்ப நடக்கிறது. அப்ப திரை மறைவுல இருந்திருக்கிற வேறு மதத்தை சார்ந்தவர்களை குறித்து சிஷ்யராக இருந்திருக்கிற வாதம் அவர் சொல்லுகிறார். இங்கு அவளுடைய கோட்பாடு அவ சொல்லணும்னே வச்சுக்கல. இவரே வந்து அவருடைய கோட்பாட்டுல இருக்கிற தோஷங்களை தானா சொல்லிடுறாரு. இப்ப இப்படி இந்த தோஷங்கள்லாம் இல்லைன்னு அவ சொன்னாள்னாக்கா சொல்லிட்டு வரட்டும். ஆமா, இந்த தோஷங்கள் இருக்குன்னு சொன்னா அதை விட்டுட்டு நம்ம பட்சத்தை நாம ஆசிரியக்கட்டும். இதுதான் இங்க வரக்கூடிய ஒரு சன்னிவேசம். ஆகையில கேக்குற பிரதான புருஷம் எதி பிரகிருதி யந்திரிதௌ பிரகிருதி யந்திரிதைராதிருதௌ பரக்கிமபராத்யதி ஸ்ருதி சஹஸ்ர சூடாமணி குதர்க்க சத கர்க்கசைஹி யதி விபுஹு பிரதிக்ஷிப்யதே பவத் பரிக்ரிஹீதமப்யபஹரந்து வாடச்சராஹ. சேனாபதி சொல்ற அடிபட்டு போச்சு. இவர் இவருடைய வாதமே வேற ஒன்னும் சாங்கியாளர்களால ஒன்னும் இவருடைய வாதத்துக்கு எதிராக எதுவுமே சொல்ல முடியலையாம். அப்படியே அவ இருந்திருக்கா. சேனாபதி மாரிய வச்சசா சாங்கியாக சம்மத்திய விகத சம்ரம்பாக கணயந்தி பஞ்சவிம்சம் ஷட்விம்சம் சப்தவிம்சம் வா அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த ஆச்சாரியன் அதாவது சிஷ்யனாக இருந்திருக்கிற வேதாந்தாச்சாரியர் சுவாமியுடைய வார்த்தையை கேட்டு அவள்லாம் கூட சாங்கியெல்லாம் கூட யாரையும் சிஷ்யனுடைய ஸ்லோக சிரவணத்தினால சிஷ்யன் சொன்ன ஸ்லோக சிரவத்தினால விகத சம்ரம்பாக இத்தனை நாள் வரைக்கும் ஈஸ்வர பரமாக இருந்திருக்கிற வேத வாக்கியங்களுக்கெல்லாம் வேற விதமான அர்த்தம் சொல்லிட்டு இருந்தவள்லாம் அந்த சம்ரம்பம் இல்லாமல் ஈஸ்வரனையே ஒத்துக்கிறா. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் அப்படின்னு லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவன் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் அப்படின்றத அவளும் ஏத்துக்கிறான். ஏத்துண்டு அவளுடைய கணக்கு அந்த கணக்குல இது 25வதோ 26வதோ 27வதோ இருக்கட்டும்னு சொல்லி அவள் ஒத்துக்கிறான். அதாவது சாங்கியால ரெண்டு சாங்கியால் ஒத்தர் நிரீஸ்வர சாங்கியம் ஈஸ்வரன் ஒத்துக்காத இருக்கிற சாங்கியம், இன்னொரு பத்தவர் யாருன்னா சேஸ்வர சாங்கியம் அப்படின்னுட்டு. இப்ப நிரீஸ்வர சாங்கியம்லாம் அதுதான் ஆரம்பத்துல இருந்தது. அப்புறம் கால விசேஷத்துக்கு அப்புறமா ஈஸ்வரனை ஒத்துக்கிற ஒரு சாங்கிய பட்சம்ன்றது வந்திருக்கு. சாங்கியம் சாங்கியம் அப்படின்னா சங்கையிலேருந்து உண்டானது சாங்கியம். அந்த தத்துவங்களுடைய ஒரு எண்ணிக்கைய சொல்றதுதான் சாங்கியம். அந்த தத்துவங்களுடைய எண்ணிக்கைன்றது 24 தத்துவம்னு அவா சொல்றான். 25 சொல்றதுதான் இருக்கு. அதாவது ஸ்ருதி அவளுக்கு பிரகிருதி மகத்து அகங்காரம், பிரகிருதி மகத்து அகங்காரம் இது மூணாச்சு. பஞ்ச பூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், பத்துன்றது 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், பஞ்சபூதங்கள், 5 பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். இது வரைக்கும் 23 ஜீவன் ஒண்ணு ஒத்துக்கிறா. இதை ஒத்துருந்தாள்னாக்க புருஷன்னு சொல்லக்கூடிய ஜீவன். இதை ஒத்துருந்தா மொத்தம் 24 தத்துவம் இருக்கு. இந்த 24 தத்துவத்தை அவர்கள் ஒத்துக்கிறவர்கள். இந்த சங்கையினுடைய அடிப்படையினாலதான் அவளுடைய மதம் வந்தபடினால அந்த மதத்துக்கு சாங்கிய மதம் என்பதாக அர்த்தம். இப்ப சொல்ற இந்த வாதம் பண்ண பிற்பாடு நான் ஜீவனை தவிர ஈஸ்வரனை ஒத்துக்கிறேன், அது 25வது தத்துவமாகவோ 26வது தத்துவமாகவோ 27வது தத்துவமாகவோ நான் ஒத்துக்கிறேன். என்னது 25 27 ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னமான அதுக்கு சொல்ற 25வது தத்துவமாக சொல்றதுன்னாக்கா பரமாத்மா 25வது தத்துவம், அதுக்குள்ள ரெண்டு பிரிவு இருக்கு. ஆத்ம தத்துவம்ன்றது 25வது தத்துவம், அதுக்குள்ள ரெண்டு பிரிவு இருந்திருக்கு, ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லி அப்படி சொன்னாலும் சொல்லலாம். என்ன ஜீவன் நானாவா இருக்கு, எத்தனையோ ஜீவன், பரமாத்மான்றது ஒன்னே ஒண்ணுதான், அது ஒண்ணு இல்ல. ஜீவனை காட்டிலும் ரொம்ப ரொம்ப விலட்சணமாக இருந்துருக்கு, வேறுபட்டதாக இருந்துருக்கிறதுனால பரமாத்மாவை 26வது தத்துவமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். சாங்கிய மதத்தை வரைக்கும் ஜீவாத்மாக்கள்லாம் புஷ்கர பலாசவது நிர்லேபகா அப்படின்னு சொல்லி சொல்ற, அதாவது தாமரையிலை தண்ணி போல எதலையும் பற்றில்லாமல் இருந்திருக்கிறவா தான் ஜீவாத்மாக்கள். ஆனா இது ஏதோ கால விசேஷத்தினாலேயோ கர்ம விசேஷத்தினாலேயோ அவெல்லாம் பற்று இருப்பவர்களாக காண்பிச்சுக்கிறதோ பண்றதோ பார்த்துருக்கோம் நம்போ. இப்படி சொல்றவா அவா, அவளுக்காக நான் சொல்றேன், அவளே என்ன சொல்றா இப்ப என்ன ஆச்சுன்னா சேஸ்வரனா ஆயிடுற, ஈஸ்வரனை ஒத்துக்கிறவளாக ஆயிடுற. இப்போ இந்த புருஷனுடைய சமவதானத்துல புருஷன் இருந்தா போருமா, எல்லா காரியத்தையும் பிரகிருதி பண்ணிடுமா, அந்த மாதிரி ஈஸ்வரன் இருந்தா போறோம், எல்லா காரியத்தையும் யாரோ ஒருத்தர் பண்ணணுமே, சுத்த தத்துவத்தை ஒத்துக்கிடும், எல்லா காரியத்தையும் சுத்த தத்துவம் பண்றதுன்னு சொல்லி சொன்னமான அப்போ 26 தத்துவம் 27 தத்துவம் ஆயிடும். ஏன்னா அந்த சுத்த தத்துவத்தையும் ஒரு தத்துவமாக ஏத்துக்கணும், ஆகையால இது எல்லாத்தையும் சேர்த்து 27 தத்துவம் வந்துடும். ஆகையால இவாளும் அது 26வோ 27வோ எப்படியோ ஈஸ்வரனை இவாளும் ஒத்துக்கிறா, ஆகையால பொணப்பட விட்டுடுங்கோன்னு சொல்லி சொல்ற சேனாபதி. விஸ்வபதி மார்கியவசாங்கியாக சம்மத்ய விகத சம்ரம்பாக கணயந்தி பஞ்சவம்சம் பஞ்சவிம்சம் ஷட்விம்சம் சப்தவிம்சம் வா. இப்ப முக்கியமா அவள்கிட்ட சொன்னது ஈஸ்வரனை சொன்ன, அவளே ஈஸ்வரனை 26வதாவோ 27வதாவோ ஒத்துந்தாள்னாக்க அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, அது இன்னொரு 27 ஒத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, இந்த ஜீவாத்மா சுதந்திரமா எதுவும் பண்ணல, பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினால பண்றது, பிரகிருதி கர்த்தி, பிரகிருதி தான் எல்லா காரியத்தையும் பண்றதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஈஸ்வரனும் தானே எல்லா காரியத்தையும் பண்ணலையா, இங்க இருக்கிற பிரகிருதி ஸ்தானத்துல ஈஸ்வரனுடைய விபூதியாக இருக்கிற சுத்த தத்துவத்தை ஏத்துக்கணும், அந்த சுத்த தத்துவம் தான் எல்லாத்தையும் பண்றதுன்னு சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி ரீதியில 27வது தத்துவமாகவோ 26வதாகவோ 25வதாகவோ ஈஸ்வரன் அவ ஒத்துறா போட்டோம் அப்படின்னா, இது கேட்ட உடனே ராஜாக்கு சரி வாஸ்தவம் தான், ஏதோ ஈஸ்வரனை ஒத்துக்கிறாளோ இல்லையோ, பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கிறதுன்றத ஒத்துக்கிறாளோ இல்லையோ, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னுட்ட. பகவன் எதி கல்வேட்டே சேஸ்வரதாம் அனிதா பஜந்து தாவது பவத் சமாகோச்சராக சாங்கியாக திரையந்த பார்ஸ்வம். இவா ஈஸ்வரனை ஒத்துக்கிறான்னு வந்தே போச்சுனாக்கா, இவெல்லாம் சேஸ்வர சாங்கியாளா கணக்கு ஆழ்த்தாள்னாக்கா, இவெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய பொறுமைக்கு பாத்திரமாக ஆகி இவெல்லாமே கூட இவாளும் வேதாந்தத்துல இருக்கிறவளாக ஏத்துக்கலாமே, நம்ம வேதாந்த சாஸ்திரத்தை ஏத்துக்கிறவளாக இவளையும் நாம ஏத்துக்கலாமேன்னு ராஜா சொல்றாரா. ராஜா சொன்ன உடனே அங்க இருக்கிற ஆச்சாரியன் சொல்ற, பாப்பா இவாளை இப்படி விட்டுட்டா போறாது, ஈஸ்வரனை மாத்திரம் ஒத்துட்டாள்னா போறாது, அவ யோக பட்சத்துல சேர்ந்தவாளா ஆயிடுவா. சாங்கிய மொத்தமும் பாதஞ்சலி யோக மொத்தமும் ரொம்ப நெருக்கமானவை. சாங்கியத்துல ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்ல, யோகத்துல ஈஸ்வரனை ஒத்துக்கிறான். ஆனா ஈஸ்வரனை ஒத்துண்டு கூட ஈஸ்வரனுடைய குணங்களுக்கு எல்லாம் ஒரு வரையறைப்படுத்துகிறார். ஆகையால அவ சொல்ற யோகான்னு சொல்ற ஈஸ்வரனை நாம ஒத்துக்க முடியாது, அதுதான் யோக பட்சம் இருந்துருக்கு. இதை சாமான்யமா நினைச்சுக்காத, அவளோட சேர்ந்துருவா. அந்த யோக மதத்தையும் இப்ப நிரசனம் பண்ணணும் என்று ஆச்சாரியன் சிஷ்யனிடத்துல சொல்ற. கிந்து அபிவுகத ஈஸ்வரானாம் அபிவுகத ஈஸ்வரானாம் அப்படி சாங்கியானாம் பிராயிக சம்வாத யோக சமய சித்த பரிச்சின்ன ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய பரபக்ஷ பிரணிஹித சக்ஷுஷாம் பிரதிவக்தவியம். அந்த ஈஸ்வரனை ஒத்துக்கிட்டு ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அளவிட முடியாது, அளவிடக்கூடியதான ஒரு ஐஸ்வர்யத்தை தான் ஏத்துக்கிறார். அவருக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் ஏத்துக்கிறார். அந்த மாதிரி இல்ல. அயம் ஆதிசியதாம் உபனிஷதவாதௌ, உபனிஷத்துல சொல்லியிருக்கிற பிரகாரத்தை இவன் பண்ணட்டும், வாதம் பண்ணட்டும், அந்த யோகாச்சார மதத்தையும் நிரசனம் பண்ணட்டும்னு நீங்க கட்டளை இடுங்கள் என்று குரு சொல்ற ராஜாவை பார்த்து. அப்ப ராஜா சொல்ற ஆதிஷ்ட ஏவ அயம் ஈதிருஷேன பகவதோ வாக்கியன. இப்படத்துல தேவ பிற்பாடு, ஆச்சாரியன் சொன்ன பிற்பாடு, கட்டளையிடுறதுக்கு என்ன இருந்துருக்கு, நீங்க சொன்ன பிரகாரத்துக்கு சிஷ்யனுக்கு நான் கட்டளையிடுறேன், யோக மதத்தையும் நிரசனம் பண்ணணும் என்பதாக சொல்ற சிஷ்யர். ஏதே யோகாக்கே கதிச்சித் அபதந்திரே படிதினாம் பிரஜல்பந்தியைஸ்வரியம் பிரதிபலன கல்பம் பகவத ஸ்வசித்தானே போத பிரசகன பலாதீனே குணகணானே கிருணந்தா த்ரையந்தா பிரதிபணிதி ஏஷாம் அவிதத்தா. அவர் சொல்ற இந்த யோக மதத்துல அங்கேயும் ஈஸ்வரன் இருக்காரு, இங்க ஜீவன் எப்படி சாங்கிய மதத்துல புஷ்கர பலாசவத்து நிர்லயப்பகான்னு சொல்லி எதுலயும் சம்பந்தம் இல்லாமல் இருந்துருக்கார், பிரகிருதி தான் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்குமோ, அந்த மாதிரி அந்த இடத்துல சுத்த சத்துவம் தான் எல்லா காரியமும் பண்றது. அந்த பிறவம் ஈஸ்வரன் பிரம்மதான் இருந்துட்டு இருக்கான். ஏதே யோகாக்கே கதிச்சித்து அபதந்திரே படித்தினாம், இது இந்த யோகம்ன்றது இருக்க இதுவும் ஒரு அபதந்திரம். அதாவது தந்திரம் தந்திரம்னா சமயத்தை சொல்றது, சமயம் சமயம்ன்றது சொல்றது, மதத்தை சொல்றது. இது அபதந்திரம், இது நேரான மதம் இல்ல, இதுவும் கண்டிக்க வேண்டிய மதம் தான் இந்த மந்தம் அப்படின்னு. என்ன பாக்கிறதுக்கு யோகத்துல தியானம்லாம் யமநியம பிராணாயாம பிரத்யாகாரங்கள்லாம் சொல்லக்கூடிய தியானங்கள்லாம் யோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால தியானம் சொல்லப்பட்டிருக்குனாக்கா தியேயன், அந்த தியானத்துக்கு விஷயமானவனும் சொல்லப்பட்டதானே தியானம் சொல்ல முடியும். ஆனா அந்த தியேயனுக்கு சொல்லி அவனுடைய ஐஸ்வர்யத்தை வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டதான ஐஸ்வர்யமாக இங்க இவாளாலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவா என்ன சொல்ற அப்படின்னா, பிரஜல்பம் ஐஸ்வர்யம் பிரதிபலன கல்பம் பகவதா, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் பிரதிபலனம் பிரதிபிம்பம் மாதிரி. ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில தோன்றுகின்ற வஸ்துக்கள் மாதிரிதான் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தின்னு எல்லாம் சொல்லக்கூடிய சாற்புண்ணியங்கள்லாம் வஸ்துதா எம்பெருமானுடைய சுவாவத்துல இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவையெல்லாம் இருக்கிற மாதிரி தோன்றது என்றுதான் சொல்ற. எப்படி ஜீவன் கிரியத்துல சொல்லச்சு ஜீவன் சுத்தமாக இருந்துருக்கு, இந்த அந்தக்கரணத்துல அதாவது ஜீவனுடைய அந்தக்கரணம்ன்றது கண்ணாடி மாதிரி, அந்த அந்தக்கரணத்துல பிரதிபலிக்கிறதுனால ஜீவகத தர்மங்கள் சுகமோ துக்கமோ இச்சையோ ராகமோ துவேஷமோ இது எல்லாம் வந்து இந்த அந்தக்கரணத்துல பிரதிபலிக்கிறதுனால ஏற்படுறது தானே தவிர உண்மையில ஜீவனிடத்துல சுகமோ துக்கமோ இச்சையோ துவேஷமோ எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரிதான் ஈஸ்வரனிடத்திலையும் கூட பெருமானிடத்திலையும் கூட நீ சொல்லக்கூடிய ஞானம் பலம் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ்துன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்கள்லாம் இருந்துருக்கு. இந்த குணங்கள்லாம் எதுவுமே இயல்பாக இல்லை, இது மொத்தம் பிரதிபலனம் தான் என்று சொல்றாராம். பிரஜல்பன் ஐஸ்வர்யம் பிரதிபலன கல்பம், அதுக்கு சமானம் பகவதே. ஞானபலேஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ் முதலிய குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு ஸ்வதசித்தம், இயல்பாக இருக்கக்கூடியது. ஆகையால போத பிரசகன பலாதீனு குணகணானே, இது மாத்திரம் இல்ல, எத்தனையோ அனந்தமான எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருந்துட்டு, அத்தனை கல்யாண குணங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடியவை. கிருணந்தா திரையந்தா பிரதிபணி திரேஷாம். இப்படி இவர்களுடைய ஒரு விகாரம் அந்த ஆத்மாவில பல ஐஸ்வர்ய தோற்றம் சொல்றாங்க இல்லையோ, அதெல்லாம் வந்து இந்த வேதம் இயற்கையாக இருக்கணுமாக சொல்லக்கூடிய வேதத்துல சொல்லிருக்கிறதுக்கு எதிராக இருந்துருக்கு. ஆகையால இது வேதாந்த சித்தாந்தம் இல்ல, சாங்கிய சித்தாந்தம். அப்ப என்னது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய ஞானபல ஈஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ் எல்லாம் சுதசித்தமாக இருந்துருக்கு, இயல்பாக இருந்துருக்கு, கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி இல்ல என்பதை, அதாவது இது சொன்னா நிர்குணத்தை ஒத்துக்கிறவாளா ஆயிடுவா, இந்த மாதிரி பிரதிபலனத்தெல்லாம் ஒத்துந்தாள்னாக்கா, அப்படி நிர்குணவாதியாக ஈஸ்வரனு அவ ஒத்துண்டு யோகாச்சாரெல்லாம் சொல்றா, அது நமக்கு ஏற்புடையதில்லை, அந்த பட்சத்தையும் நாம கண்டிக்கிறோம்னு சொல்லி சிஷ்யராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். ஏதே யோகாங்கே கதிசித் அபதந்திரே படிதினாம் பிரஜல்பன் ஐஸ்வரியம் பிரதிபலன கல்பம் பகவதஹ ஸ்வதசித்தான் போத பிரசகன பலாதீனே குணகணானே கிருணந்தஸ்த்ரயந்தஹ பிரதிபணி திரேஷாம் அவிதத்தாம். அடுத்தது சேனாபதி சொல்ற, தேவ கிருத்தம் சாங்கிய கிருதாந்தஸ்தை கிருபணை அத்திய சிக்ஷிதை. இதெல்லாம் ஒரு ஸ்லோகம் சொல்றேன்னா ஒரு ஸ்லோகத்தோடு நின்றுமண்ணா, எத்தனை பிரமாணங்கள், எத்தனை அனுமானங்கள், எத்தனை தூஷணங்கள், இத்தனையும் சொல்லி சாங்கிய மதம் ஏற்புடையது அல்ல அப்படின்றத தீர்மானம் பண்றார் சுவாமி தேசிகன். அதே மாதிரி யோகாச்சார மதமும் ஏற்படுத்தலன்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் கேட்டு கேட்டு இவருக்கு ஒன்னும் பதில் சொல்ல முடியாத போயிடுறதுதான் இவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம். அந்த சாங்கியாள் யோகாள் இவாள்லாம் கிருத்தம் சாங்கிய கிருத்தாந்தஸ்தை கிருபணை அத்திய சிக்ஷிதை, அவள்லாம் ஐயோ பாவமா போயிட்டா, ஐயோ பாவமா இருந்துருக்கா, போரும் போறோம் இவாள்லாம், இவாளை திருத்தியது போறோம், இப்ப வந்து உட்கானிருக்கா ஒத்த காணாதர் மதத்தை சேர்ந்தவா, அவள் ரொம்ப ரொம்ப திமிரோட இருந்துருக்கா, அவளுடைய பட்சத்தை நிரசனம் பண்ணட்டும் என்று சேனாபதி சொல்ற. கிருத்தம் சாங்கிய கிருதாந்தஸ்தை கிருபணை அத்திய சிக்ஷிதை காணாத மத பங்காய காரியம் ஆரியசிய சாசனம், இதுக்கு ராஜா கட்டளை இட வேணும்னு சொல்லி சேனாபதி சொல்ற. அப்போ ராஜா சொல்ற, நயுக்தேவாயம் பகவதா யதார்த்தம் நிகமான் விபக்ஷபட்ச பிரதிக்ஷேபாய, வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய எந்த பட்சமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் பிரதிக்ஷேபம் பண்ணணும் இல்லையோ, ஆகையால அதுலதான் உண்மை வந்து நியுக்தி பண்ணிருக்கேன், ஆகையால நீங்க காணாத மொத்தத்தை வந்து இதுக்கப்புறமா நிரசிக்கணும்னு கட்டளை இடுறார் சிஷ்யனை. இந்த காணாத மொத்த நிரசனத்தை அடுத்த வாரத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.